శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాశ్రుతి యస్య వాగ్వృతి పర్యంత యతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహ భృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందేహే బృందావనచరం వల్లవీజన వల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. జన్మాద్యతోన్వయాదితరతాష్ భిజ్ఞస్వరాటే తేనే బ్రహ్మ హృదయాది కవయే ముఖ్యంతి యూరయ తేజో వారిమృదాం యతో వినిమయ యత్ర త్రితర్గో వృషా ఆమ్నా స్వేన తదా నిరత్తకుహకం సత్యం పరం ధీమహి. ధర్మ ప్రోజ్జిరగైత మాత్ర పరమో నిర్మత్సరాణాం సదాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం తాపత్రయోన్మూలనం. శ్రీమద్భాగవతో భాగవతే మహాముని కృతే కిమ్వా పరైరీశ్వర సద్యో హృద్య వరుధ్యతేత్ర కృతిభిః శుశ్రూషిభిస్తక్షణాతే నిగమకల్పతరోర్గలితం ఫలం శుకముఖాదమృతద్రవ సంయుతం పిపత భాగవతం రసమాలయం ముహురహో రసికా భువి భావుకాః. இதுக்கு முன்ன பிரம்மதேவனுடைய படைப்புல முதல்ல பிரம்மா சனக சனந்தனாதிகள் நாலு பேரை சிருஷ்டிச்ச அவ நாலு பேரை சிருஷ்டிச்சு தன்னுக்கு ஏற்பட்டதாக இருந்திருக்கிற சிருஷ்டி என்கிற ஒரு காரியத்துல அவர்களும் கூட சேர்ந்து சகாயம் பண்ணணும்னு கேட்கிறேன். அவள்லாம் என்ன சொல்லிட்டாருனாக்க, அவ பிறப்பிலேயே பிரம்மஜானத்தோடு இருக்கிறவளாக இருந்ததுனால இங்க கனக சனந்த நாள்லாம் அவளுக்கு சுவாபாவிகமாகவே எம்பெருமானிடத்துல பக்தி இருந்ததுனால இந்த சிருஷ்டி பண்ற ஒரு பிரஜா சிருஷ்டி பண்ற ஒரு காரியத்துல அவளுக்கு ஈடுபாடு வரல, ஆர்வம் வரல. அதனால அவள்லாம் என்ன பண்ணிட்டான்னா, நிவத்தி மார்க்கத்தை ஆசிரியக்கிறோம் நாங்க, நாங்கெல்லாம் மோட்ச மார்க்கத்துக்கு என்ன உண்டோ பக்தியோகாதிகளை நாங்க பண்றோம், நாங்க இதெல்லாம் வரலன்னு சொல்லி முடிச்சுட்டாவா. ஆனா பிரம்மாவுக்கும் பெருமாள் தன்னை சிருஷ்டி பண்ணதே பிரஜா சிருஷ்டி பண்றதுக்காக தான் நம்மள நியமிச்சிருக்கேன். இப்ப இந்த காரியத்துல நாம எப்படி பண்றது என்ற ஒரு விசாரம் வருது. அதுக்கப்புறமா தான் அவர் பிரம்மாவே ரெண்டா மாறி ஒரு பாகம் புருஷனாகவும் ஒரு பாகம் ஸ்திரீயாகவும் ஸ்திரீ புருஷ ரூபமாக இருந்து சிருஷ்டியே பண்றதுன்னு தீர்மானம் பண்ணி ஸ்திரீ புருஷ ரூபமாக இருக்கச்சே, அப்ப மனுவை சிருஷ்டி பண்றே. அந்த மனுவை சிருஷ்டி பண்ண பிற்பாடு அவருக்கு மூலமாக அவருக்கு சதரூபான்ற ஒரு மனைவியை சிருஷ்டி பண்ணி அவள் மூலமாக லோக சிருஷ்டி பண்ணணும்ன்றது பண்ணன்றத நம்ம ஏற்கனவே சொல்லி சொன்னோம். அது விஷயமா இப்ப கேக்குறேன். நிசம்ய வாசம் கததோ முனே புண்ணியதமாம் பூயா பப்ரச்ச கௌரவ்யா வாசுதேவ கதாதிரத தமை ஸ்வயம்புவ சம்ராட்டே பிரிய புத்திர ஸ்வயம்புவ பிரதிலப்ய பிரியாம் பத்னி கிஞ்சகார ததோ முனே. இப்ப சுகர் சொல்ற, சுகர் மூலமாக நடந்த நிகழ்ச்சி இப்ப நடக்கிறது விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் நடக்கிற சம்வாதம். அந்த சம்வாதத்தை அப்படியே சொல்ற இவர். அதுல சொல்ற சபை சுவயம்புவ சம்ராட், மறுபடியும் கேள்வி கேட்கிறேன் விதுர. அந்த சுவயம்புவ சம்ராட்டுன்னு சொல்றச்சு சுவயம்புவ மனு, அவருடைய இவர் வந்து சாட்சாத் பிரம்மாவனுடைய குமாரர். இப்படிப்பட்டவர் அந்த மனைவியோட கூட சதரூபான்ற மனைவியோட கூட சிருஷ்டி பிரயோகங்க சிருஷ்டி காரியத்துல எப்படி பிரம்மாவுக்கு சகாயமாக இருந்தன்றது எனக்கு தெரியணும், அதை நேர் சொல்லணும்னு கேக்குறேன். இப்ப இங்க ஒரு சந்தேகம் வருது. விசுரர் ஆசைப்படுறது எம்பெருமானுடைய கதை, தட்டாத்தியமன் நாராயணனுடைய அவதாரங்கள்ல நடந்த நிகழ்ச்சிகள், அதற்கொண்டு ஒரு சந்தோஷம். அதை கேட்டு வாசுதேவ கதா சிரவணம் இருக்க அதுதான் பிரதானம்னு சொல்லிட்டு அதுவே அமிர்தபானம் பண்ற மாதிரி இருந்துருக்குன்னு சொல்லி அதை கேக்குற, அதுதான் தன்னுடைய புருஷார்த்தம், அதன் நீர் சொல்லணும்னு எல்லாம் கேட்டு மைத்ரேயர் மூலமா விசுரர் கேட்டு இருக்கச்சே, மனு ஒன்னும் பெரிய பெருமாள் இல்ல, மனுவை போய் சுவயம்புவ மனுவனுடைய விற்த்தாந்தத்தை சொல்லணும், அவர் எத்தனை குழந்தை பெற்றுண்டா என்ன, என்ன பண்ணா என்ன, அதை பத்தி என்னத்துக்கோசரம் கேட்கறதுன்னு ஒரு கேள்வி, எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை தான் சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றேன். சரிதம் தஸ்ய ராஜரிஷேகே ஆதிராஜஸ்ய சத்தமா ப்ருஹ்மே ஸ்ரத்ததானாய விஷக்சேனாஸ்ரயோக்ய பஹு. அவர் தான் முதல் ராஜா, மனுதான் முதல் ராஜா. சரிதம் தஸ்ய ராஜரிஷேகே, அவர் சாதாரண ராஜா மாத்திரம் இல்ல, அவர் ராஜ ரிஷி. அந்த ராஜ ரிஷின்ற சப்தம் என்னன்னாக்க, இந்த இடத்துல யாரெல்லாம் எம்பெருமான தியானம் பண்றவாளாக இருந்திருக்காளோ அவள்லாம் ரிஷிகள், முனிகள், மனநசீலர்களாக இருக்கிறவர்கள்லாம் முனிகள். அந்த மாதிரி வரைச்சு இவர் எப்பவுமே எம்பெருமான தியானம் பண்ணிருக்கவர், இவர் சாட்சாத் எம்பெருமானுடைய பக்தர், இவர் பகவத் பக்தர். அப்படி பகவத் பக்தராக போயிட்டபடினால அவருடைய சரித்திரம் அவசியம் நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பெருமாளுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுண்டாக்க எப்படி அமிர்தபான துல்லியமாக இருந்துருக்குமோ அதே மாதிரி பகவத் பக்தானுடைய சரித்திரமும் கூட நமக்கு சர்வவித க்ஷேமங்களையும் உண்டாக்கக்கூடியது என்பதை சொல்ற. அதுக்காக தான் சொல்ற இந்த இடத்துல சரிதம் தஸ்ய ராஜரிஷேகே ஆதிராஜஸ்ய சத்தம ப்ரூஹிமே ஸ்ரத்ததானாய விஸ்வக்சேனாஸ்ரயோஹ்ய சௌ அசௌ மனுஹு. இந்த மனுவானவர் விஸ்வக்சேனாஸ்ரயா, விஸ்வக்சேனர் யாரு, ஹரிஹி பெருமாள், சாட்சாத் பெருமாள் தான். ச ஏவ ஆஸ்ரயா யஸ்ய விஸ்வக்சேனா ஆஸ்ரயா விஸ்வக்சேனாஸ்ரயான்னு சொல்லி இதுக்கு விக்கிரக வாக்கியம் சொல்லணும். இவர் விஸ்வக்சேனராக இருந்திருக்கிற லோகம் மொத்தத்துக்கும் அதிபதியாக எழுந்தருள் இருக்கிற சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனையே ஆசிரயித்தவராக இருக்கிறபடினால, இவர் பகவத் பக்தரானபடினால அவருடைய கதையை நான் கேட்கணும், அவருடைய சரித்திரத்தை நான் கேட்கணும், நானே அதை நீர் சொல்லணும்னு சொல்லி சொல்ற. சரி, அப்போ பகவத் சரித்திரம் விசேஷம், பாகவத சரித்திரத்தை கேட்கறதுக்கு என்ன விசேஷத்துக்கோசரம் அதை கேட்கிறார் அப்படின்னா, சுசிர சிரமஸ்யூரிணானுசிரவணம் முகுந்த பாதாரவிந்தம் ஹதயேஷு யேஷாம். ஸ்ருதஸ்ய பிரயோஜனம், இந்த நாம கேட்கிறமே கேட்கத்தனுடைய பிரயோஜனமே சூரிபிஹி ஈடித்தா, சூரிபி வித்வார்களாலே இதுதான் சொல்லியிருக்கான். என்ன அப்படின்னா, யாருடைய ஹிருதயத்துல எம்பெருமானுடைய திருவடியே இருந்துட்டு அந்த திருவடியே அதாவது உபாசனம் பண்றவர்களாக இருந்துருக்காளோ யாரெல்லாம், அப்பேற்பட்ட பாகவதர்களுடைய குணசிரவணம் தான் நாம செவிபடைத்த பயனாக ஆகும். அப்படிப்பட்ட மகாத்மாக்களுடைய பாகவதாளுடைய ஒரு சரித்திரத்தை கேட்கிறது தான் நமக்கு புருஷார்த்தம் என்று சொல்ற. அப்படி சொன்ன உடனே சுக்கர் சொல்ற, இதி புருவாணம் விதுரம் வினீதம் சஹசிரசேஷ்ண சரணோபதானம் பிரகிருஷ்ட ரோமா பகவத் கதாயாம் பிரணீயமானோ முனி ரத்த. இவர் கேட்டது ஒவ்வொன்றும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கு. பெருமாளுடைய கதைய கேட்கறதுக்காக எம்பெருமானுடைய சரித்திரம் அவதாரத்துல ஏற்பட்ட அந்த வைபவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், அதோட நிக்கல. பாகவதாளுடைய மனு மாதிரி இருந்திருக்கிற பாகவதாளுடைய சரித்திரத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ரெண்டும் தான் பரம புருஷார்த்தம். இதுதான் அத்தியனத்தினுடைய பலன், இதுதான் சர்வமும் என்று தெரிஞ்சின்றிருக்கிறவர். இப்படி தெரிஞ்சின்றிருக்கிற விதுரர் எப்படிப்பட்டவர்ன்றதான் பார்க்கணும். விதுரருக்குன்னு சில விசேஷங்கள்லாம் இருந்துருக்கு. அவர் இதே மாதிரி பகவத் கதைய கேட்கிட்டு எப்படி கேட்கணும், எப்பவுமே ஆச்சாரியாளிடத்துல போய் ஒரு விஷயத்த கேட்கறதா இருந்தாக்க நாம தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா என்று சொல்லிருக்கு. அவளை போய் முன்ன சேவிக்கணும், சேவிச்சுட்டு அவளை வந்து அவளிடத்துல அவளுடைய சௌகரியத்தை கேட்டுண்டு அவ எப்ப சொல்றேன்னு சொல்றாளோ அப்ப நாம இருந்து நாம அந்த வேதாந்த விஷயங்களை நாம கிரகிக்கணும். பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன, பரிப்பிரஷ்னம்னாக்க நமக்கு அவ சொல்ற விஷயங்கள்ல ஏதானும் புரியாத போயிடுச்சுனாக்கா அதை கேள்வி கேட்டு அதை கமிக்கணும், எனக்கு புரியல என்று அதை கேட்டு தெளிவுபடுத்திட்டு நம்ம மேல போகணும். அதுக்கப்புறமா சேவையா நம்மளால முடிஞ்ச ஒரு இப்ப சேவைன்னா பாஷாந்தரத்துல சொல்ற சர்வீஸ், அவளுக்கு உண்டான சுசுரூஷங்கள் எப்படி எந்த விதமான சுசுரூஷ பணிவிடைகளை பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி அதன் மூலமாக வேதாந்தார்த்தத்தை கிரகிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்ப அதுல எல்லாத்தையும் காட்டிலும் முக்கியமா வேண்டியது வினயம். நாம கேட்க நீ சொல்லு அப்படின்னு மிரட்டின்றெல்லாம் கேட்க கூடாது, வினயத்தோடு நாம கேட்கணும். இதி புருவாணம் விதுரம் வினீதம். இப்ப விதுரர் ரொம்ப வினயமா கேட்கிறார், அதுல ஒன்னும் பெரிய எல்லாரும் பண்றதுதான். ஆனா விதுரருக்கே ஏற்பட்ட ஒரு விசேஷம் இருக்கு. சஹஸ்ரசீர்ஷ்ணோபதானம் சஹஸ்ரசீர்ஷ்ண, ஆயிரம் தலையுடையவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். அவர் விஸ்வரூபத்தும் போது காண்பிக்கிறவர், ஆயிரம் தலையோட காண்பிக்கிறார். சஹசிரசேர்கா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத் என்பதாக பெருமாள் பல சமயங்கள்ல விஸ்வரூப தரிசனத்தை பாகவதாளுக்கு காண்பிச்சிருக்க. இப்போ இதே பெருமாள் சாட்சாத் கண்ணனே அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் காண்பிச்சது எல்லாருக்கும் தெரியும், அது பகவத்கீதையிலேயே சொல்லப்படுகிறது. ஆகையால அதை பத்தி விசாரப்பட வேண்டாம். ஆனா அதுக்கு முன்னையே விஸ்வரூப தரிசனத்தை காண்பிச்சிருக்கு. யசோத பிராட்டிக்கு விஸ்வரூப தரிசனம் காண்பிச்சிருக்கார், அது வேற விஷயம். இப்போ பாண்டவர்களுக்காக தூது போறேன், தூது போகச்சே இவ எல்லாருமே அதாவது கண்ணனை பரிபவப்படுத்தணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட பெரிய பள்ளத்தை வெட்டி அந்த பள்ளத்து மேல தழைகள்லாம் போட்டு அந்த இடத்துல பள்ளம் தெரியாதபடி கிருஷ்ணன் நடந்து வர இடத்து நடந்து வரைச்சு அந்த பள்ளத்துல துபில்னு கீழே விழுந்துடணும். அப்புறம் அவரை தூக்க முடியாது, ஐயோ எப்படி எந்திரப்பேன்னு தெரியல என்ன அவர் அல்லாடுவே, அதை பார்த்து நாம எல்லாரும் சிரிக்கணும் என்னெல்லாம் நினைச்சிட்டு துரியோதனன் இந்த மாதிரி காரியத்தை பண்ணான். ஆனா அதுவே ஒரு நல்ல காரியமா ஆயிடுச்சு. கண்ணா அது மேலதான் நடந்தே, அது கீழே விழுந்தே, விழுந்த பிற்பாடு பார்த்தோம்னாக்க ஒரு பெரிய விஸ்வரூப தரிசனத்தை காண்பிச்சார். ஆயிரம் தலைகளோடு இருந்திருக்கிற பெரிய இதுவா இருந்திருக்க. திருப்பாடகம்னு ஒரு திவ்ய தேசம் காஞ்சிபுரத்துல இருந்திருக்கு. பாண்டவதூத பெருமாள்னு சொல்லுவார். இங்க கங்கனா மண்டபத்திண்ட போனோம்னாக்க அந்த இடத்துல பெருமாள் இருக்கு. கண்ணனே தான் பெரிய மூர்த்தி, சுதையான மூர்த்தி, ரொம்ப ரொம்ப பெரியவரா இருப்பேன். ஒரு கால் மேல கால் போட்டு கண்ணன் எழுந்து இருப்பேர். அந்த திருவடியில் இருக்கிற நகங்கள் முதற்கொண்டு சேவையாகும். காஞ்சிபுரத்துக்கு யாரான போனாக்க அந்த திவ்யதேசங்கள்லாம் சேவிக்கச்சு இந்த பாண்டவ தூத பெருமாளை சேவிக்கிறது தவறாதங்கோ, எல்லாரும் போய் சேவிக்க வேண்டிய பெருமாள், அவசியம் சேவிக்க வேண்டிய பெருமாள். அத்தியுதமான மூர்த்தி, அவ்வளவு பெரிய மூர்த்தியாக எழுந்திருப்பார். விஸ்வரூப தரிசனம் காண்பிக்கிறார். அந்த விஸ்வரூப தரிசனம் விதுரருக்கும் கிடைக்கிறதாம், அதுதான் அங்க சுவாரஸ்யம். அதோட அப்ப வரச்சே விதுரராட்டுல சாப்பிடுறேன். விதுரராட்டுல சாப்பிடுறதோட மாத்திரம் இல்ல, சிரம பரிகாரம் பண்ணிக்கிறேன். சிரம பரிகாரம் பண்ணிக்கச்சே எங்க எப்படி சிரம பரிகாரம் பண்ணிக்கிறார்னா, விதுரருடைய மடியில தலைய வச்சுட்டு பட்டுக்கிறார். இதெல்லாம் நினைச்சவனா பெருமாள் கண்ணனுடைய ஒரு சில அந்த ஆச்சரியமான சரித்திரங்களை நாம நினைச்சு பார்த்தோம்னா கண்ணில் ஜலம் வரும். எல்லாரும் இழிவா பேசுறா விதுரர், அவர் வந்து சாட்சாத்தா கத்திரிய ராஜாவுக்கு ராஜாவுக்கு பிறந்தா கூட அவருடைய அம்மா தாழ்ந்த குலத்துல பிறந்தவர். ஆகையால நேர தர்மபத்னியா கல்யாணம் பண்ணிட்டு பண்ணி இருக்கிற ஒரு அம்மா மூலமா பிறக்கல அவர். ஆனா கூட அவர் வேதாந்தி, பெரிய வேதாந்தி. அவருடைய ஞானத்தையும் அவருடைய சத்துவ குணத்தையும் எல்லாத்தையும் பார்த்து பெருமாள் கண்ணன் என்ன பண்ற, அந்த விதுரநாத்துல போய் சாப்பிட்டதோட மாத்திரமில்ல, அவர் மடியில படுத்துட்டு தூங்குறான், சிரம பரிகாரம் பண்ணிக்கிறான். அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யமான விஷயம். அந்த மகாபாரதத்துல நடந்த அந்த சொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சிய இந்த இடத்துல காண்பிக்கிறோபதானம் சஹசிரகிருஷ்ணஹா, ஆயிரம் தலையை உடையவராக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு சரணோபதானம், அவருடைய திருவடியில போய், அதாவது சரணம்ன்றது இவருடைய இவருடைய கால் தொட இருந்திருக்க, அது உபதானம், உபதானம்னா தலையன, தலைக்கு வச்சுக்கிறது. இப்படி தலையடை தலைக்கு வச்சுக்கிறவராக இருந்தவர் அந்த விதுரன்ற. ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதா பிராட்டி சொல்ற பரியாயண பிரசுத்தவன்னு, ராமருடைய மடியில சீதா பிராட்டி தலையை வச்சுட்டு தூங்குவாளாம், சீதா பிராட்டியினுடைய மடியில ராமர் தலையை வச்சுட்டு தூங்குவாராம். இப்படி சீதா பிராட்டியினுடைய மடி அதுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பிராமுக்கியத்தை விதுரனுடைய மடிக்கு கொடுத்திருக்காருனாக்க, அப்ப பிராட்டிக்கு அளவுக்கு மேல விதுரனிடத்து எவ்வளவு பிரீத்தி பெருமாள் வச்சிருக்கேன்றத பாக்கணும். என் அடியார் அதிகையார் செய்தாரே நன்றி செய்தார்ந்த தாமரையாள் சிறுகுறை கேளுங்க, மகாலட்சுமியே கூட தோஷம் சொன்னா கூட பகவதா இடத்துல பெருமாளுடைய எண்ணம் மாறவே மாறாதுங்க, எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிருக்க. இது யாருமே இத ரொம்ப சூக்ஷம், இத ரொம்ப அதிகம். இப்போ நாம சொல்லச்சே ஹனுமா இருக்கே ஏக சர்வசுபத்தோகன்னு சொல்லிட்டு சீதா பிராட்டிய தழுவிண்ட ஒரு திருமார்பனால அனுமார தழுவிக்கிறார் என்று சொன்னாக்க அது எவ்வளவு விசேஷம்ன்றத சொல்றோம். ஆனா விதுரருக்கு ஏற்பட்ட பாக்கியத்தை அதிகமான விவகாரத்துல இல்ல, இது சூக்மமா இந்த இடத்துல காண்பிச்சு கொடுத்திருக்கேன். இந்த இடத்துல சஹசிரகிருஷ்ணோபதானம் இப்படி அவருக்கு படுத்த அந்த விதுரர் பிரகிருஷ்ட ரோமா பகவத் கதாயாம் பிரணீயமானோ முனிரபிதிஷ்டம் பகவத் கதையாம் பிரணீயமானா, அந்த பகவத் கதையை கேட்கணும்னு சொல்லி சொல்றதுனால அவருக்கு மைத்ரேயர் அபிதஷ்டா அவரை பார்த்து திருப்பி சொன்னார், இவரிடத்துல ரொம்ப பக்தியோட இருந்துருக்க, பெருமாள் இடத்துல பக்தியோட இருந்துருக்க, அந்த மைத்ரேயரை எந்த முறையில கேட்கணுமோ, ஆச்சாரியனிடத்துல எந்த வழியில போய் கேட்கணுமோ அப்படி கேட்கிற சிஷ்யரும் சாதாரணமான சிஷ்யர் இல்ல, விதுரர் சாட்சாத் பகவத் அனுகிரகத்தை பெற்றவர். ஆகையால அவர் இடத்துல சொன்னாஞ்சலி பிரணதம் வேதகர்பம் வாஸ்தவம். அப்ப நடந்த நிகழ்ச்சி மனோர் என்ன பண்ணாருனாக்க, அவர் சத்ரூபான்ற மனைவி, மனைவியோட கூட பிரம்மாவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ற, பிரம்மாவை பார்த்து சொல்றேன், நீர்தான் லோக மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றதுக்காக நியமிக்கப்பட்டவர், ஆகையால சிருஷ்டி பண்றதோட இல்ல எல்லாரையும் ரட்சணம் பண்றவராகவும் நீர் தான் இருந்துருக்கு. அப்படி இருந்துருக்கச்சே நான் வந்து உமக்கு எந்த பிரகாரத்தினால சிசுரூஷ பண்ணி உம்முடைய காரியத்துல சகாயமா இருக்க முடியும்ன்றது எனக்கு தெரியலையே, அது நீர் தான் நியமனம் பண்ணும். சத்விதேகி நமஸ்துபியம் கர்மஸ்வீதி ஆத்மசக்தி எத்கிருதேகி யசோ விஸ்வக்கு அமோத்ரக பவேத் கதி, நான் சொல்றேன். அதாவது எந்த கர்மாவை நாம் பண்ணனாக்க, எந்த காரியத்தை பண்ணாக்க இந்த லோகத்திலையும் அந்த லோகத்திலையும் எல்லா இடத்திலையும் கொண்டாடும்படியாக இருக்குமோ அப்படிப்பட்ட காரியத்துல என்னை ஈடுபடுத்தி நியமிக்கணும் என்று பிரார்த்தனை பண்ற மனு பிரம்மாவை. பிரம்மாவை கேட்ட உடனே பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டான். அப்பவே அவரை பூமிக்கெல்லாம் ராஜாவாக நியமனம் பண்ணிட்டேன், பறக்கச்சையே பூமிக்கு அதிபதியாக நியமனம் பண்ணிட்டேன், ஆகையால க்ஷிதீஸ்வரன் சொல்லிட்டேன். அப்ப சொல்லத்தே சொல்ற இவரிடத்துல ஒரு பெரிய பிரீத்தி ஏற்பட்டுதான். என்ன பிரீத்தி ஏற்பட்டதுன்னா, அப்பா என்ன சொல்றாரோ சொல்ற விஷயத்த எதிர்கேள்வி கேட்காத அவர் எது பண்ணாலும் நமக்கு நல்லதுதான் பண்ணுவேன்ற ஒரு விசுவாசத்தோட பண்ற ஒரு குழந்தைகள் இருக்காள், புத்திரன் இருக்கான, அவனிடத்துல எப்பவுமே பிரீத்தி அதிகமா. இப்ப மனுவும் கேட்டிருக்கலாம் இல்லையோ, இவரும் மனுவும் மகாத்மா, இவரும் ஞானி, இப்படி இருந்திருந்தாலும் கூட அங்க சனக சனந்தனால் மாதிரி எனக்கு பிரவிற்த்தி மார்க்கத்துல ஈடுபாடு இல்ல, நிவர்த்தி மார்க்கத்துல தான் ஈடுபாடு இருந்துருக்கு, நான் மோட்ச மார்க்கத்துக்கு உண்டான உபாசனாதிகள்லாம் நான் பண்றேன், நான் சிருஷ்டி பண்ற காரியத்துல நான் இறங்கலன்னு சொல்லி அவரும் அப்பா சொல்ற வார்த்தையை கேட்காத பண்ணிருக்கலாமோ இல்லையோ போல. எல்லா அப்பாக்கும் இருக்கிற சந்தோஷம் தான் பிரம்மாவுக்கும் ஏற்பட்டதான். பசங்கள்லாம் நாம சொல்ற வார்த்தைய கேட்கிற மாதிரி இருந்தாக்க அதை காட்டிலும் சந்தோஷம் அப்பாக்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி பிரம்மாவனிடத்துல இவர் கேட்கிறார், நீ நியமிச்சுட்டு நான் எந்த இடத்துல இருந்துட்டு எப்படி சிருஷ்டி பண்றது, என்னென்ன காரியத்தை பண்றது, எல்லாத்தையும் நீர் தான் சொல்லணும், நான் எங்க போறதுன்றத சொல்லணும்னு சொல்லி சொல்ற. ஏதாவத் ஆத்மஜெய்ஹி தீர காரியா ஹ்யபஜிதிர் குரௌ சக்தியா அப்பிரமத்தை கிரகியத சாதரங் கதமத்சர. இதுதான் எனக்கு ஒரு பெரிய விசேஷம், அப்பா சொன்ன விஷயத்த நிர்மத்சரைகி சக்தியா கிரகியத்தை, அதாவது யதாசக்தி தன்னால முடிஞ்ச வரைக்கும் அப்பாவுடைய ஆஜ்ஞைய யார் கட்டளையை யார் ஏத்துண்டு நடத்துறாளோ நடந்துக்கிறாளோ அவள் தான். அதுலயும் ஒரு வார்த்தை போட்டுட்டார், யதாசக்தின்னு சொல்லிட்டார், முடிந்தவரைன்னு சொல்லிட்டார். காலானுகுணமாக சில சமயங்கள்ல சில செயல்களை செய்ய முடியாதையும் போலாம், அந்த மாதிரி இல்லாமல் தன்னால முடிந்த வரைக்கும் அப்பாவுக்கு, அப்பான்றது உபலட்சணம், அப்பா அம்மா ரெண்டு பேரும் தான் சொல்லணும், மாதா பிதாக்களுடைய அவளுக்கு சுசுரூஷணம் பண்றது, அவ சொல்ற வார்த்தைய கேட்கறது, இது புத்திரனுடைய லட்சணம், இதுதான் பிள்ளைகளுக்கு உண்டானதான கர்த்தவ்யம், அப்படி நீ பண்ற, அதையால ரொம்ப சந்தோஷம் என்று பிரம்மா சொல்லிட்டு, சத்துவமத்யாம் அபத்யானி சதிருஷ்யான் ஆத்மனோ குணைஹி உற்பாத்திய சாச தர்மேண காம் யஜ்ஞைஹி புருஷம் ஏக. ஒரு நியமனம் பண்ற, நீ என்ன பண்ணணும், இப்போ சத்தரூபான்ற மனைவி இருக்கா உனக்கு, ஒன்ன நான் சிருஷ்டி பண்ணிட்டேன், உன்னுடைய ஆத்ம குணங்களுக்கு ஏற்ப நிறைய பசங்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டோம், நிறைய பசங்களை உண்டு பண்ணி சதிருஷான் ஆத்மனோ குணகி அபத்தியானி பசங்கள் எல்லாம் பெற்றுண்டு உத்பாத்திய சாச தர்மேன தர்ம மார்க்கத்துல பூமியை நீ ஆள்வானாக இருப்பாயாக. எதை கொண்டுன்னா யஜ்ஞி புருஷம் எத, யாகங்களால புருஷம், இது என்ன புருஷன்றது, சாட்சாத் சிவன் நாராயணன், அவர் நீ யாகத்தினால திருப்தி பண்ணணும்னு அர்த்தம். இங்க பரமபுருஷனா பரம, நாம பண்ற யாகங்கள்லாம் பரமபுருஷாராதன ரூபமாக இருக்கணும், அப்படி நீ பண்ணணும். இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் நான் கேளு, இந்த பிரஜாரக்ஷணம்ன்றதும் பகவானுடைய நியமனம், பகவானுடைய காரியம்னு நினைச்சுண்டு நாம அதை பண்ணணும். பகவான்ஸ்தே பிரஜாபத்து ஹிருஷிகேசோன்னு துஷ்யதி, நீ பிரஜைகளை சிருஷ்டி பண்ணி அந்தகளை ரட்சணம் பண்ணவான பண்ணையானா ஹிருஷிகேசனாக புலன்களை எல்லாவற்றையும் அடைக்கிறவனாக இருந்திருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணன், இதை பார்த்து அவர் சந்தோஷப்படுவே, ஆகையால பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படும்படியான செயல்களை செய்தோம்னாக்க நமக்கு புருஷார்த்தம் சிச்சிக்கும். யாருடைய செயல்கள் பெருமாளுக்கு சந்துஷ்டியை ஏற்படுத்தாதோ, அந்த பெருமாளுக்கு ஒரு பிரீதி ஏற்படுத்தாதோ, அந்த செயல் அவளுடைய சிரமம் மொத்தம் வீண், எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்ற. தேஷாம் சிரமோ ஹியபார்த்தாய யதாத்மா நாதிருதஸ்வயம். மனு பாக்கறேன், ரொம்ப சந்தோஷம், நீர் என்ன நியமனம் பண்ணிருக்கேன். இங்க கல்யாணத்துல சங்கல்பம் என்ன தெரியுமா, ஒவ்வொருத்தருடைய நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிற சங்கல்பமே தர்ம பிரஜார்த்தம் ரிணிமகே என்பதாக சொல்ற. தர்மார்த்தம் ரிணிமகே, பிரஜார்த்தம் ரிணிமகே. இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதே மனைவி இப்ப பிரம்மச்சாரி இருந்து சில தர்மங்கள்லாம் அனுஷ்டிக்க முடியாத நிலையில இருந்துட்டு இருக்கோம். தியாகம் பண்ண முடியாது, தானம் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாத நிலையில இருந்துட்டு இருக்கோம். இந்த நிலை மாதிரி மாறி தர்மங்கள் யாக யஜ்யங்களை அனுஷ்டிக்கிறதுக்காகவும் பிரஜார்த்தே இவர்கள் மூலமாக மனைவி மூலமாக தர்ம மார்க்கத்துல பிரஜைகளை உற்பத்தி பண்றதுக்காகவும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு தான் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அதுல முதல்ல தர்மார்த்தம் ரிணிமகன்றதுதான் முதல்ல சொல்றது, அடுத்ததுதான் பிரஜார்த்தம் ரிணிமகன்றது. இப்ப இந்த தர்மார்த்தம்ன்றது இப்ப இவர் சொல்லிட்டே நீ மனைவியை கொண்டு தர்மம்ன்றது யாகங்கள் பல யாகங்களை பண்ணி பெருமாளுக்கு பிரீத்தி உண்டு பண்ணும்படியான செயல்களை பண்ணுன்னு சொல்லிட்டே எந்த இடத்துல பண்றது எங்க போறது அப்படின்னு தெரியல. அப்ப மனு சொல்ற, நீர் என்ன கட்டளை இடுறோ அதை அப்படியே நான் சிரசா வகிச்சு நான் நடந்துகிறேன். ஆனா ஸ்தானம் திகானுஜானி பிரஜானம் மமச்ச பிரபோ, இப்ப நான் எங்க போய் இதெல்லாம் நான் பண்றது இடமே தெரியலையே. பெருமாள் சிருஷ்டி பண்ணச்சு, எல்லா பஞ்சபூதங்களும் சிருஷ்டி பண்ணச்சு, பூமியும் சிருஷ்டி பண்றேன். இந்த பூமியெல்லாம் ஜலத்துக்கு, ஆனா அந்த ஜலம் மொத்தம் பூமி மொத்தம் ஜலத்துல போயிடுச்சு. பூமி பாகம்ன்றது தனியாவே இல்லவே இல்லாத போயிடுச்சு. ஏதோக சர்வசத்வானா மகி மக்னா மகாம்பதி அசா உத்தரணே யத்னோ தேவ தேவியா விதீயதாம். அந்த பூமி பிராட்டிய மேல கொண்டு வரணுமே, அதை யார் பண்றது, அதுக்கு பிரயத்னம் பண்ணுமே அப்படின்னு. அப்ப பாக்கற, ஓஹோ பார்த்தா எங்க பூமியே இல்ல, எங்க போய் பீதஞ்சலம் மயா சர்வம் பிருத்வீச நிவேசிதா பிரஜா தேவாசுர பித்ரன் மனுஷியான் பசுபக்ஷிணா சரீசிருபான் நகான் நாகான் பூதான் நிச்சாவச்சானிச்ச. இப்படி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணா கூட எல்லாத்தோட கூட இந்த பூமி இத்தனை நாள் வரைக்கும் இவ்வளவு பெரிய, அதாவது ஜலபாகம் ரெண்டு பாகம், பூமி பாகம்ன்றது ஒரு பாகம் தான். அந்த பூமி பாகமும் கூட இப்ப ஜலத்துள்ளேயே போயிடுச்சு. இப்ப இந்த ஜலத்துக்குள்ள போனப்பட்டு எல்லாத்தோடையும் ரசாதலம் வரைக்கும் கீழே போயாச்சு. இப்ப இதை எங்கேந்து கொண்டு வருது, யார் கொண்டு வருது, என்ன பண்றதுன்னே தெரியலையா. அதாத்திர கிமனுஷ்டேயம் அஸ்மாபிகி சர்க்கயோஜிதைகி. இப்ப இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழிதான் இருந்துருக்கு, சாட்சாத் எம்பெருமான தியானம் பண்றதுதான். இத்தியபித்யாயதோ நாசா விவராத்து சகசா நக வராகதகோ நிரகாதாங்குஷ்ட பரிமாணத்தா. இப்படி என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாத பெருமாளை தியானம் பண்ணிண்டு பிரம்மா இருந்துட்டே இருக்கிறா. அப்படி பிரம்மா இருந்துட்டே இருக்கச்சே, பெருமாளை தியானம் பண்ணிட்டே இருக்கச்சே, பிரம்மாவுடைய மூக்குலேருந்து ஒரு கட்டவரல் பெரும் பரிமாணத்துக்கு ஒரு கட்டவரல் அளவுக்கு குடுகுடுன்னு ஒரு வராக ரூபத்துல ஒரு பன்னிக்குட்டி வராக ரூபமாக சின்னதா குட்டியா வெளியில வந்துதான். வராகத்தோக்கம் நிரகாதாங்குஷ்ட பரிமாணத்தா பசியாபிபசியதா கத்தா க்ஷணேன கில பாரதா கஜமாத்ரா பிரபவருதே ததத்பூதம் இவா பவது. அங்கே குடுகுடுன்னு அந்த குட்டியா இருக்கிற வராக ரூபமா இருக்கிற அந்த ஒரு இதுல பெருமாளே வராக ரூபமா அவதாரம் வழியில இருந்து வந்திருக்கு. அந்த வராகம் என்னாச்சுன்னா கீழே வந்த உடனே இவர் பார்த்துட்டே இருக்காளா, பார்த்துட்டே இருக்கச்சே ஒரு யானை மாதிரி ஆயிடுச்சோம். சரி யானை மாதிரி ஆயிருக்கேன்னு இப்படி இப்படி திரும்பி இப்படி பார்த்துட்டு மறுபடியும் பார்த்தோம்னாக்கா அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மலையாட்டம் ஆயிட்டோம். இப்படி அங்க பார்த்தோம்னா மரீசி பிரமுகர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்து கிபேதத்தில் சூக்கர வியாஜம் தத்துவம் திவ்யம் உபஸ்திதம் அகோபதாச்சரியம் இதம் நாசாயமே வினிஸ்திருத்தம். இப்ப என் மூக்கிலிருந்து வெளியில வந்த இந்த வராகம் இருக்கு, இது சாதாரணமான விஷயம் இல்லை, இது சாதாரணம் இல்ல. சாட்சாத் எம்பெருமான் தான் இவர். திருஷ்டஹா அங்குஷ்ட சிரோ மாத்திரஹா கணாத் கண்டசிலாமயா அபிசு பகவான் ஏஷ யஜ்யோமே கதையன் மனஹா. இவர் யாரு? சாட்சாத் பகவான் தான். ஆகையால பெருமாள் என்ன பண்றாருன்னா தன்னுடைய உண்மையான ரூபத்தை மறைச்சிண்டு அவர் யஜ்ஞஹான்னு சொல்ற. யஜ்ஞஹான்னாக்க யாகம் தானே அர்த்தம். பெருமாள்னு எப்படி சொல்றதுன்னா யஜ்ஞோ வை விஷ்ணு, யஜ்ஞந்தால விஷ்ணுவ சொல்ற பெருமாள் தான் இப்படி வந்திருக்கேன்னு சொன்ன. பகவான் யஜ்ஞ புருஷா ஜெகஜாக்ரே சன்னிபகம். அப்ப பார்த்து பிரம்மா பார்த்து அவருக்கு ஒரு சந்தோஷமான வார்த்தைய வராகமூர்த்தியாக எழுந்தருளியிருந்த எம்பெருமான் சொல்றான். கர்ஜிதேன ககுபகம் பிரதிஸ்வரையா விபு. ஒரு கர்ஜனை கர்ஜிச்சேரா, அது கர்ஜிச்சா எல்லா பக்கத்திலையும் பிரதித்வனி ஏற்படுறதான், அவ்வளவு பெரிய இதுவா இருக்கான். அப்போ அந்த வராகத்தனுடைய இப்போ சிம்மத்துக்கு கர்ஜனைன்னு சொல்றது, ஒவ்வொன்னு உருமருது அப்படின்னு சொல்றது, குதிரை கணிக்கிறதுன்னு சொல்றது, அந்த மாதிரி சொல்றதே இது குர்குரித்தம்னு சொல்லி சொல்ற. ஸ்வகேதக்ஷபிஷ்ணு மாயாமய சூகரஸ்ய ஜனஸ்தப சத்ய நிவாசினஸ்தே ஸ்ரீபி பவித்ரைஹி முனையோ கிருணன்மாம். அவ எல்லாருக்கும் நடுல பேஷாம் ததாம் வேதவிதானமூர்த்தி பிரம்மாவதாரி ஆத்மகுணானுவாதம் வினத்ய பூயோ விபுதோதயாய கஜேந்திரலீலோ ஜலமாதிவேச. இவ எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கச்சே பெருமாள் வராகமூர்த்தியாக அவதாரம் பண்ண பெருமாள் ஜலத்துக்குள்ள போயிட்டேரும். பெரிய ரூபத்தோட ஜலத்துக்குள்ள எடுத்துட்டாக்க அந்த போனா அந்த ஜலம் மொத்தம் கலங்கி போயிட்டு என்னன்னு தெரியல. அவருடைய ஒவ்வொரு பார்த்துட்டு அவர் முள்ள கடைசி வரைக்கும் போயிட்டே, பாதாளத்துக்கு வரைக்கும் போயிட்டே, ரதாதலத்துக்கு போயிட்டேன். உத்ருஷ்ட தீர்மோர் தீர்கோர்மிகரை திவார்த்தா சுக்ரோஷ யஜ்னேஸ்வர பாகி மேதி. யஜ்னேஸ்வர பாகி அங்க போன பூமி பிராட்டி சொல்றலாம், ஹே யஜ்னேஸ்வர பாகி என்ன ரட்சணம் பண்ணு, என்ன ரட்சணம் பண்ணு, ஐயோ இப்படி இங்க எல்லாம் எத்தம் போயிட்டாளேன்னு சொல்லி சொல்றாளாம். அத பார்த்த உடனே பாகி மாபி இத வந்து எல்லாத்தையும் வந்து அதோட இல்லாத ததர்ஷகாம் தத்ர சுஷுப்சுரக்ரீஹி யான் ஜீவதானியின் சுயம் அபியதத்த. அந்த ரதாதலத்துல பார்த்தோம்னா அந்த பூமி பிராட்டி இருந்துட்டு இருக்கா, அவளை தன்னுடைய இந்த மூக்கு மாதிரி இருக்கிற தந்தம் ஸ்வதம்ஷ்ட்ரயோஹோ த்ருத்ய மகிம் விலக்னாம் சமுத்திதா சம்ருருசே ரதாயாக. அந்த பூமி பிராட்டிய தன்னுடைய தந்தத்தினால அவளை தூக்கிண்டு மேல வந்துட்டாராம். பூமி பிராட்டியே வந்தார, எல்லாரும் பாக்குறா பெருமாள் இப்படி பூமி பிராட்டியோடு கூட எழுந்தொழுத. தமால நீலம் சிததந்த கோட்டியாட்சாமுட்சிபந்தம் கஜலீலயாங்க பிராஜ்ஞாய பத்மஞ்சலயோகை விரிஞ்சி முக்கியா உபதஸ்துரீசம். இந்த பெருமாள் மொத்த பேரும் பிரம்மா முதல் அங்க இருக்கிற மகர்ஷிகள் எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம். அங்க பாருங்க பல்லாண்டு பல்லாண்டு பாடுறமே, அந்த பல்லாண்டு எங்க ஏற்பட்டதுன்னாக்க இங்கதான் வந்திருக்கு. ஜிதம் ஜிதம் தே ஜிதயாஜ்ய பாவனும் சுவாம் பரிசந்தே நம எத்ரோம பல்லாண்டு பல்லாண்டு பல்லா இருத்தாண்டு பல்லாண்டு ஜிதம்ன்றது ஒரு பல்லாண்டு ஆகி போச்சு, இன்னொரு ஜிதம் பல்லாண்டுன்னு சொல்லிட்டு ஜிதயஜ்ஞ பாவன ஜிதம் ஜிதம் ஜிதயஜ்ய பாவனை, என்ன சுவாரஸ்யமான வார்த்தை அது. அப்படியே மகர்ஷியனுடைய வார்த்தைய, இவ எல்லாமும் மகர்ஷி தானே, இவ என்ன அதிகமா சொல்லுவாளன்னா அப்படியே கொண்டு வந்துடுறா இவ மொத்த பேரும். அதுதான் இதுல சுவாரஸ்யமே. ஆகையால பெருமாள் வேதமயமாக இருந்திருக்கவ, அந்த எம்பெருமான பார்த்து சொல்றான் இவெல்லாம் ஜிதம் ஜிதம் தேன்னு சொல்லி அந்த பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுகிறவராக இருந்திருக்க சொல்லிட்டு பெய்தனும் அவளுடைய தனு பெருமாளுடைய பெருமேனி வேதமயமாக இருந்திருக்கிறது. பரிதகா சர்வதகா கம்பியதே துப்பியம் நமகா, அந்த பெருமாளுடைய உடம்பு இருக்க அப்படி உதறான். அந்த உதறினர்னாக்க அந்த மகாவராகத்திலிருந்து அந்த ஜலத்திலேருந்து வரையிற இல்லையோ, வரைச்சு அந்த ஜலம் எல்லா லோகத்திலையும் போய் தரிக்கிறதா. அப்ப தரிக்கிற அந்த பெருமாளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றேன். எத்ரோமகத்தேஷு விலல்யருத்தா காரண சூக்கராயதே, ஜெகத்காரணமாக இருந்திருக்கிற சூக்கராய வராகமூர்த்தியாக இருந்திருக்கவ அவர் பொருட்டு பிரணாமங்கள்னு சொல்ற. ரூபம் தவை தன் நம்ம துஷ்கிருதாத்மனாம் துர்தர்சனம் தேவ யதத்வராத்மகம் சந்தாந்தி யத்யத்வதி பருகிரோம ஸ்வாத்யம் திருதி தொங்கிரிடு சாத்ரு ஹோத்ரம். வராகமூர்த்தியை சொல்லச்சு யஜ்ஞவராகம்னு சொல்லி சொல்றோம் நம்ம எல்லாரும். அந்த யஜ்ஞவராக மூர்த்தியாக தியானம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இங்க பாகவதத்துல சொல்ற பெருமாளுடைய திருமேனி முழுக்க முழுக்க யாகஸ்வரூபமாக இருக்கு. பெருமாளே யஜ்ஞவை விஷ்ணுன்னு சொல்லி இவரை சொல்லச்சேயே யஜ்ஞகான்னு சொல்லி சொன்ன, அந்த விஷ்ணுனுடைய திருநாமத்தை சொல்லி சொன்ன. இப்ப பெருமாளுடைய ரூபம் எப்படி இருக்குன்னாக்க, துஷ்கிருதாத்மனாம் துர்தர்சனம், பாபம் பண்ணவாளால சேவிக்க முடியாது அந்த திருமேனிய, புண்ணியம் பண்ணவாளால மாத்திரம்தான் சேவிக்க முடியும். யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணினவர்களாக பகவத் ஆராதனம் பண்றவாளாக தான் சேவிக்க முடியுமா. சந்தாம்சி எஸ்ய த்வதிஹி பர்ஹிஹி ரோமசு ஆஜ்யம் த்ரிஷி த்வங்கிஷு சாது, இது எல்லாம் பார்க்கட்டே எல்லாம் எல்லாம் வேதமயமாக இருந்திருக்கு. சந்தாம்சி காயத்ரி திரட்டுப்பூ சொல்லக்கூடியதாக சந்தங்கள், இதெல்லாம் யஜ்ஞத்திற்கு அங்கங்களாக சொல்லப்படுவேன் அவையெல்லாம். இது எல்லாம் ரோமசு, இந்த ரோமத்துல இருந்துருக்கு. பர்ஹிஹி பரிகின்றது யாகம் பண்ணுமானாக்க அதுக்கு தர்ப்பம் ஒண்ணுமில்லையோ, ஆக அதெல்லாம் தர்ப்பரூபமாக இருந்திருக்கு. திருஷி கண்ணுல வந்து ஆஜ்யம், பெருமாளுடைய அந்த வராக ரூபியாக இருக்கிற கண்களை யாகம் பண்றதுக்கு ஆஜ்யம் வேணும். ஆஜ்யம்ன்றது நெருப்பு வர்த்தகமானது, கண்ணு வந்து நெருப்புக்கு சமமாக இருந்திருக்கிறதாக இருந்திருக்கு. பரிஹியே இருக்கு. சாதுர்ஹோத்திரம், சாதுர்ஹோத்திர திச சப்தவாச்சம் மந்திரவேத்தியம் கர்ம, அந்த சாத்திரஹோத்திரன்ற மத்தியனால கர்மாவாக இருந்திருக்கு. சுருக்கு ஜுகுஹு இப்படி எல்லாம் இருந்திருக்கும் இல்லையோ, சுருக் சுண்ட ஆசீத்து சுருபம் சுருப ஈசனா தயோரிடுகிறேன்னு சொல்லிச்சு. துண்டு முகாகிரம் இருக்கு, அது சுக்ரா இருக்கு. சுருவம்ன்றது இன்னொன்னு, சுருக்கு சுருவம்ன்றது சொல்லி ஹோமம் பண்றது கட், அதெல்லாம் நாசிக்கையாக இருந்திருக்கு, மூக்காக இருந்திருக்கு. தமசகிரகம் சோபாத்திராணியாக இருந்திருக்கு, இட ஹவிர்பட்சண பாத்திரம் உதரம். இப்படி மொத்தமே பிராசிரித்தது பிரம்மபாக பாத்திரம், அந்த பிரம்மபாகத்தை இருக்கிறது முகமாக இருந்திருக்கு, கிரகங்கள்லாம் இருக்கு. இப்படி எல்லாமே வேதத்தையே, அதாவது யாகத்தினுடைய பாகங்கள் என்னவோ அது மொத்தமா யாகமா யஜ்ஞமயமாக பெருமாள் திகழ்கிறான். தீட்சணை அஷ்டின்னு ஒரு இஷ்டி, அதுதான் முதல் முதல்ல பண்ற இஷ்டி. அதுக்கப்புறமா ஒவ்வொரு வாட்டியும் பண்றது இருக்க அனுஜன்மான்றது, உபசத்துன்றது ஒரு யாகம். இது எல்லாமாகவே இருக்கு. சிரோதரன் கிரீவ, அந்த பெருமாளுடைய வராக ரூபமாக இருக்கக்கூடிய திருமேனி முழுக்க முழுக்க யாக ரூபமாக யஜ்ஞஸ்வரூபமாக இருந்திருக்கு. இப்பேற்பட்ட எம்பெருமான எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றான். விதுன்வதா வேதமயம் நிஜம் ஜனஸ்தபா சத்த நிவாசினோ வயம் தடாசிகோத்பூத சிவம்பு பிந்துபி விமிருஜ்யமானா பிரஷமீஷ பாவிதாக. அந்த பெருமாள் தன்னுடைய உடம்ப ஒரு உதர் நேரம், உதர் நேரம்னாக்க எல்லா லோகத்திலையும் அந்த ஜலம் தரிக்கிறதா, அது வேதமயம் நிஜம் வப்புகோ, வேதமயமாக இருக்கிற பெருமாளுடைய திருமணியிலிருந்து திருமணியிலிருந்து வந்த அந்த ஜலம், அந்த மொத்தம் எல்லா இடத்திலையும் பரவி எல்லாரையும் எல்லா இடத்தையும் பரிசுத்தமாக்கியதுன்னு சொல்லி சொல்ற. இப்பேற்பட்ட வராகவனாக அவதாரம் பண்ண எம்பெருமானுடைய கதைய இதுக்கு மாத்திரம் அங்கங்க சில சமயங்கள்ல பலஸ்ருதி சொல்றவ வராகாவதார வர்ணனத்தை யார் கேட்கிறாளோ, ஏவமேதாம் ஹரிமேதசோ ஹரே கதாம் சுபத்ராம் கதனீயமாயினா ஸ்ருணீத பக்தா ஸ்ரவயே தவோசதீம் ஜனார்தனோஸ்யாசு ஹிருதி பிரசீததி. இவாளுடைய மனசுல எம்பெருமான் எப்பவுமே இருந்து பெருமாளுக்கு பெரிய சந்தோஷம் ஏற்படும். தஸ்மின் பிரபுசன்னே சகலாசிஷாம் பிரபவ் கிந்துர்லபம் தாபிர் அலம்பா. அந்த எம்பெருமானுக்கு ஒரு பிரசன்ன, இந்த யாரெல்லாம் வராக அவதாரத்தினுடைய மகாத்மியத்தை கேட்கிறாளோ, இந்த கேட்கிறவா சொல்றவா விஷயத்துல பெருமாளுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படும். பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்பட்டுடுத்துனாக்கா அவளால அடைய முடியாததுன்றது எதுவுமே கிடையாது. சகல விதமான புருஷார்த்தங்களையும் அவ அடையலாம்னு சொல்லி சொல்ற. அப்பேற்பட்ட யஜ்ஞவராக மூர்த்திய நாம தியானம் பண்ணிண்டு நமக்கு எல்லாருக்கும் சகல க்ஷேமமும் ஏற்படணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.